நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி, நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி, படுத்தால் ஆறடி போதும். இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோர்க்கும் சொந்தம். அடி சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே, சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி, நடந்தால் இரண்டடி. சொல்லடி ஞான பெண்ணே, நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி, நடந்தால் இரண்டடி. சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே, சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி, நடந்தால் இரண்டடி.